ಓಪನ್ ದ ಬಾಟಲ್. ತಲಮುರ ಆನಂದೋ ಬಳಲ್ಪಿನ ನಾಮ ಕೊಟ್ಟಿನ ಬರುಮುರ ಸನ್ನಾಟ ಬಲಮುರ ಕೊಟ್ಟಾದ ಪಣ ಮಳದ ನಾಮ ಮುನ್ನೇರು ಬರಿ ಕೆಟ್ಟ ಎಂರಾಜ ನಮ್ಮ சம்பந்தமில்லாம இந்த பாட்டு பாடுறீங்க, என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியலடா. ஏ பேசிக்கிட்டு இருக்கல கேளு, மப்பானால இசை ஞானி பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் மீறி போனாலும் ஆதல் ஓர் நாடும் எண்ணங்கள் மாறாது.